இன்றைக்கி உங்ககிட்ட கேட்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இன்றைக்கின்னு இல்லை ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன், இன்றைக்கி கேட்டுறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன விஷயம்? இந்த முடிவு பண்ணுறதை பற்றின விஷயம். எவ்வளோ சுலபமாக நீங்கள் முடிவெடுப்பீங்க? உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நான் கேட்கலை, உங்கள் குடும்பத்தினுடைய நலவாழ்வை பற்றியும் நான் கேட்கலை, குழந்தைகளுடைய வாழ்க்கை, அவங்களுடைய எதிர்காலம், அவங்க என்ன படிக்கணும், என்ன படிக்கக்கூடாது, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்படி உடுக்கலாம், எப்படி உடுக்கக்கூடாது, இந்த முடிவுகளை பற்றி கேட்கவே இல்லை. ஏன்னா இந்த முடிவுகளை பற்றின பாதிப்பு மிக குறைவாக தான் இருக்கும், உங்கள் குடும்பத்தோடு முடிஞ்சு போயிடும். நான் கேட்கக்கூடிய முடிவு வேறு. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஏதாவது ஒரு புதிய நபரை நீங்கள் சந்திக்க நேர்ந்தாலோ, புதிய சங்கடங்களை பார்க்க நேர்ந்தாலோ, உடனடியாக தாவி துள்ளி ஒரு முடிவு எடுக்கிற ஆளாக நீங்கள். அதை ஆங்கிலத்தில் ரொம்ப நறுக்குன்னு சொல்லிடுவோம், ஜட்ஜ்மெண்டல். எதை குறித்தும் உடனடியாக உங்களுக்குன்னு ஒரு இதனால் நாம் அறியும் நீதி என்னவென்றால் அப்படிங்கிற மாதிரி மனதுக்குள்ளே ஒரு மின்னல் வெட்டி வரும். அதிலிருந்து அப்புறம் அசையவே மாட்டோம். அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய எல்லா எண்ணங்களும் அந்த எண்ணத்தை நோக்கியே நகரும். அது சாதகமாக இருக்கலாம், அது பாதகமாக இருக்கலாம். இப்போ என்னுடைய கேள்வி இதுதான், முடிவெடுக்கிறதுல எப்படிப்பட்ட நிபர் நீங்கள்? கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு நபரை பார்க்குறதுக்கு முன்னாலேயே அவரை பற்றி சில முடிவுகளை எடுத்து வச்சுட்டு அதை நோக்கி நகர்றவங்களா? இதை பற்றி உங்ககிட்ட சொல்ல வரும்பொழுது எனக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு சம்பவம். மிக வயோதிகமான பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உழவர், அவ்வளோதான், அந்த ஃபார்மர். அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவருடைய வயலெல்லாம் காப்பாற்றிட்டுருக்காரு. மகன் இருக்கான், அவனோனும் பெரிய உதவியெல்லாம் ஒன்றும் பண்ணலை, ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. இங்கே நமக்கு எப்படி உழவு தொழிலுக்கு காளை மாடு பயன்படுமோ அதே மாதிரி குதிரைகள் பயன்படுத்தக்கூடிய நாடும் உண்டு. அந்த நாட்டை பற்றி தான் இந்த கதை. அவருடைய குதிரை ஒரு நாளைக்கு போயிடுது. அது மட்டும்தான் நம்பி இருக்கார்ப்பா அவருடைய தொழிலுக்கு. பக்கத்து வீடு அடுத்த வீடெல்லாம் இந்த கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷம் கிளம்பி வராங்க. வந்து கேட்கணுமே, நம்பர்களை கூட கேட்போம் இல்லையா, ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு, ஒரு விஷயம் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கும்பொழுது, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க வரவங்க மாதிரி பக்கத்து வீடு அடுத்த வீடு தான் கேட்க வராங்க. என்னாச்சு, இப்படி இருந்த ஒரு குதிரையும் போயிடுச்சு, நீ எப்படி நீங்கள் உங்களோட உழவு தொழிலை தொடர்ந்து நடத்த போகிறீங்க, கஷ்டமாச்சு? கஷ்டந்தானே அப்படின்னு கேட்குறாங்க. கஷ்டமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஆமான்னு சொல்லலாம், கஷ்டந்தானே அப்படின்னா அது கேட்ட பதில் தானே சொல்லணும். சிரிச்சுட்டு இருக்கலாம், கஷ்டமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. மேபி அதுதான் அவருடைய பதில், இருக்கலாம் இருக்கக்கூடும் தெரியாது, இப்போ தானே காணாமல் போயிருக்கேன், இனிமேல் தானே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புன்னகையோடு உள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த வம்ப வழக்க அவர் விரும்பலை. அடுத்த நாள் அந்த குதிரை திரும்பி வந்துடுது. ஆனால் திரும்பி தான் மட்டும் வரல, வீட்டில் பயிற்றுவிக்கப்பட்ட, நம்ம இது டொமஸ்டிகேட்டட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வீட்டில் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குதிரை முற்றிலும் எந்த பயிற்சிக்குமே ஆளாகாத ரெண்டு குதிரைகளை காட்டிலேருந்து கூட கூட்டிகிட்டு வந்துடுச்சு. அவ்வளோவே தான், ஒரு குதிரை போய் இப்போ மூணு குதிரையாக திரும்பி வந்திருக்கு. பக்கத்துட்டுக்காரங்களுக்கு கேட்குறதுக்கு இன்னொரு விஷயம் இப்போ கிடச்சாச்சு. ரெண்டு நாள் கழித்து இந்த மூணு குதிரை இங்கே இருக்கிறத பார்த்த உடனே அவங்க வராங்க, வந்து சொல்கிறாங்க, தேவையிலே இது கூட நல்லா தான் இருக்குது, ஒரு குதிரை காணாமல் போச்சு, திரும்பி ரெண்டு குதிரை வந்திருக்கு, இதுதான் பெரிய அதிர்ஷ்டம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதிர்ஷ்டம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே அவர் அடுத்தது ஒரு பதில் சொல்கிறாரு, மேபி இருக்கலாம் தெரியாது, இப்போ தானே மூணு வந்திருக்கு, ஒன்று பழகினது, இன்னொன்று ரெண்டு பழகாதது, இப்போ தான் வந்திருக்கு, மேபி மறுபடியும் இருக்கலாம் அப்படிங்கிற பதிலை சொல்லிவிட்டு அடுத்த வம்புக்கு ஆளாகாமல் உள்ளே போயிடுறாரு. பக்கத்து வீடு அடுத்த வீடுக்கெல்லாம் கொஞ்சம் சோர்வாக இருக்குது. ஒரு சுவையான ஒரு காசிப், நல்ல ருசியான ஒரு வதந்தி இருக்குது, ஒரு வம்பு இருக்குது, உட்காந்து அசைப்படுவோம்னா இந்த மனிதர் அதுக்குள்ளே சிக்கவே மாட்டேங்கிறாரு. இருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப இயல்பாக சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. சரி, ரெண்டு நாள் ஆகுது, ஏதாவது ஒரு விஷயம் பக்கத்து வீட்டில் நடந்துகிட்டே இருந்தால் தானே நமக்கும் சுவாரஸ்யம். பார்க்குறாரு, பார்த்தா இந்த மூன்று குதிரையாக திரும்பி வந்தது இல்லையா, அதில் பயிற்றுவிக்கப்படாத ஒரு காட்டு குதிரை, இது ஸோ வைல்ட் ஹார்ஸ். அந்த குதிரை மேலே இவருடைய ஒரே மகன், இவருக்கு எந்த உதவியும் வாழ்க்கையில் செய்யாத மகன், உழவு தொழிலுக்காக பப்பா அப்பாவுக்காக பக்கத்தில் நின்று உதவு பண்ணாத அந்த மகன் அந்த ஒரு முரட்டு குதிரை மேலே ஏறி போகிறாரு. அது கீழே தள்ளிடுது, முழங்கால கீழே உடஞ்சி செதஞ்சு பயிரை குண்டு கட்டாக தூக்கிட்டு வந்து வீட்டில் போடுறாங்க. அவ்வளோதான், அடுத்த வீட்டிலேருந்து எல்லாரும் வந்தாச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சே, கேள்விப்பட்டோமே, பையனுக்கு கால் உடஞ்சிருச்சாமே, சின்ன பையன் வேறு, இளைஞன் வேறு, உங்களுக்கு உதவணும் வேறு, இப்படி ஆயிடுச்சே, ரொம்ப கஷ்டந்தானே, இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் பக்கத்து வீடு அடுத்த வீட்டுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, பிகாஸ் இட்ஸ் நாட் ஜட்ஜ்மெண்டல், ஒரு முடிவு ஆமாம் இதுதான் அப்படின்னு திட்டவட்டமாக அவர் எதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஹேஷியமாகவே சொல்கிறார். அடுத்தது அவர் வம்புக்கு இடம் கொடுக்கவும் இல்லை. இருக்கலாம் தெரியல, இப்போ தானே கால் உடஞ்சிருக்கு, இனி சரியாகணும், இனி அவன் எழுந்திரிச்சு நடக்கணும், பார்க்கலாம் நல்லதுக்கோ கெட்டதுக்கோ, போயிடுறாரு உள்ளுக்குள்ளே. ஒரு வாரம் ஆகுது, ஊருக்குள்ளே மிகப்பெரிய போருக்கான அறிவிப்பு வந்தாச்சு. பக்கத்தில் எல்லார் வீடுகளையும் ஒரே ஒரு பரபரப்பாக இருக்குது, அவங்கவுங்க வீட்டு குழந்தைங்க என்னாகுமோ அப்படிங்கிற பரபரப்பில் இருக்குது. இளைஞர்களை எல்லாரையும் கட்டாயமாக படையில் சேர்ப்பதற்காக மன்னன் தனது சேனாதிபதி அனுப்பியிருக்காரு. அவ்வளவே தான், ஆட்கள் வந்தாச்சு. இந்த பையன் காலொடைஞ்சு கிடக்கிற பையன், யாருக்கும் தேவையில்லை. அவங்க திரும்பி போயிடுறாங்க. போன உடனே மறுபடியும் பக்கத்து வீடு அடுத்த வீடு, வீட்டுக்கு ஒரு குழந்தை கூட்டிகிட்டு போயாச்சு. எல்லாம் அந்த வருத்தத்தில் இருக்காங்க. வந்து கேட்குறாங்க, இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே? அவருடைய பதில் இருக்கலாம், அவ்வளவே தான், வேறு எந்த பதிலும் அவர் சொல்லலை. திருப்பி நம்ம நம்ம விஷயத்துக்கே வரலாம். பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? இதற்கு முன்னாலும் பின்னாலும் என்ன இருக்குங்கிறத பற்றி கூட கவலைப்படாமல் அவசர அவசரமாக ஒரு முடிவுக்குள்ளே வரும். குறிப்பாக மற்றவர்களை பற்றி நம்ம எடுக்கக்கூடிய முடிவு, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பற்றி எடுக்கக்கூடிய முடிவு, நடையுடை பாவனைகளை பற்றி எடுக்கக்கூடிய முடிவு, அவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி நம்ம எடுக்கக்கூடிய முடிவு மிக அவசரமானதாக இருக்கும். ஒரு ஆத்திரத்தோடு தான் அதை எடுக்கிறோம். அதில் இதற்கு முன்கூட்டியே யாராவது சொல்லியிருப்பாங்க. இந்த ஜட்ஜ்மெண்டல் அப்படிங்கக்கூடிய அந்த தன்மை இருக்கு இல்லையா, ரொம்ப பாதகமாக பல நேரங்கள் அமைஞ்சிடும். நாம் எடுத்த முடிவுங்கிற ஒற்றை காரணத்திற்காக அந்த முடிவை மறு பரிசீலனை கூட பண்ணாமல் முரட்டு பிடிவாதமாக, இந்த குரங்கு வந்து இறுக்கி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மர்க்கடக முஷ்டின்னே அதுக்கு ஒரு பேருண்டு வடமொழியில். இறுக்கி பிடிச்சது அப்படின்னா கையை விடவே விடாது. குரங்கு பிடிக்கணும் அப்படின்னா கூட ஏதாவது ஒரு கலையத்திற்குள்ளே அதற்கு பிடித்தமான உணவு போட்டு அதை கையை உள்ள விட்டு இறுக்கி பிடிச்சி கலையத்தை விட்டு கை வராத போது பிடிச்சிருவாங்க குரங்கு. அந்த மாதிரி வென் வி பிகம் ஜட்ஜ்மெண்டல், இறுக்கி முறுக்கி சில விஷயங்களை பிடிச்சிடுறோம். அதை விட்டால் நம்ம காப்பாற்றப்படுவோம், ஆனால் அதை விடுற பக்குவம் நமக்கு இல்லை. இந்த கதையிலிருந்து கொஞ்சம் மனதை மாற்றி பார்க்கலாம். என்ன, அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு அரைகுறையான ஞானத்தோடு எடுக்கக்கூடிய கடுமையான முடிவுகள் மறுபரிசீலனைக்கு ஆட்படுத்தப்பட வேண்டும். மனிதர்களை பற்றி ஆனாலும் சரி, அவர்களுடைய நடை உடை பாவனை பற்றி ஆனாலும் சரி, அது தவறாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்தோடு மீண்டும் மறு ஆய்வு செய்தோம் அப்படின்னா மற்றவர்களை பற்றி இன்னும் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள நம்மளால் முடியும். முயற்சி செய்து பார்ப்போமா? கண்டிப்பாக செய்வோம். நன்றி, வணக்கம்.